என்னப்பனே என்னையனே தந்தப்பனே தந்த காரும் என்னே என்னப்பனே என்னையனே தந்தப்பனே தந்த காரும் என்னே பன்னிருகை வேலவனே பன்னிருகை வேலவனே பன்னிருகை வேலவனே பன்னிருகை வேலவனே கன்னிவள் வடவாடனே வேல் வேல் வேல் வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் வேல் வேல் வேல் வேல் முருகாவேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகாவேல் வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகாவேல் வேல் வேல் வேல் வேல் முருகாவேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகாவேல் வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகாவேல் வேல் எட்டு குடி தந்தவண்ணே அவைக்கு சுட்ட பழம் தந்தவண்ணே.